சக்காடு பூ பூத்தது வாசல் தேடி தென்றல் காற்று தாளாட்டுது இளவேனில் சாரலா இதமான கூதலா இது கூட காதல் விதைதானா சக்காடு பூ பூத்தது வாசல் தேடி தென்றல் காற்று தாளாட்டுது தென்றல் காற்று தாளாட்டுது.